என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்திருந்தார். பயங்கர டிப்ரெஷன். எதுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்னோடய திறமைக்கு வந்து எங்கேயுமே மதிப்பு இருக்க மாட்டேந்துங்க அப்படின்னார். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யாருக்கிட்ட அப்படின்னா, ஒரு பெரிய பிரபலமான ஒரு டைரக்டர் பேரை சொல்லி நான் அங்கே அவரோட இதுவாக இருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன், 6 மாதமாக நான் வந்து இந்த டிப்ரெஷன்லேயே குடிச்சு குடிச்சு என் உடம்பை கூட அழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இவரோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் நிறைய ஐடியாஸ் சொல்லுவார். ஆனால் அந்த டைரக்டர் வந்து அந்த ஐடியாஸை கேட்டுக்க மாட்டார். கேட்டுக்காம வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், அவர் சொல்கிறத கொஞ்சம் அதிகமாக கேட்பார் அப்படின்ற மாதிரி. இப்போ இவருக்கு என்னன்னா, நான் சொல்கிற ஐடியாஸ் வந்து இதுக்கு ஒத்து வரலை அப்படின்றத அவர் பார்க்க மாட்டேன்றார். அது அவர் அந்த மனசு எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, அவர் சொன்னால் மாத்திரம் நீ ஏற்றுக்கிற, நான் சொன்னால் நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி அதை குவிக்காக ஒரு ஈகோ ப்ராப்ளமாக அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சைடு எஃபெக்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ ஈகோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுத்துருக்குறோமோ அதை கற்றுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்து மேலே இருக்கிற மனசு இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு, நான் முக்கியமா இல்லை அவர் முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வந்துடும். இதனுடைய அடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மன காயம், அதாவது மனசு புண்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அது செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அவங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப மனசு வலிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல. அந்த மனசு வலிக்குது அப்படின்றது அதனுடைய அந்த ரிசல்ட் வருது, அந்த வலி, அந்த காயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே, அங்கே எங்கேயோ ஈகோ தன்னோட விளையாட்டுங்களை விளையாடிக்கிட்டு இருக்கு. நான் சரி, நீ தப்பு, நான் வந்து அடுத்தவங்க என் கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லை அடுத்தவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை என்னை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க, அந்த ஐடியா என்னோட கருத்துக்களை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க, அப்படி மதிக்காதப்போ நான் வந்து இந்த நாடகம் ஆடுறதுனால, இந்த 6 விளையாட்டுகளால் தான் அந்த மனகாயம்ன்றது வருது. இப்போ இந்த மனகாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னு பூஞ்சும் பூஞ்சும் சொல்லலாம். ஆனால் அதையே கொஞ்சம் மைண்டை மாற்றி அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அட நான் அவ்வளோ முட்டாள ஆகிட்டேன் அந்த சமயத்தில், அட நான் அவ்வளோ என்ன சொல்கிறது, இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னோடய இன்டெலிஜென்ஸ், என்னோடய புத்திசாலித்தனம் அப்படியே அந்த சூழ்நிலையில் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அதை வந்து ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கிறீங்க, அந்த கிளாஸில் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க. அந்த க்வெஸ்சன் கேட்குறப்போ அந்த டீச்சர் திட்டுறாரு. இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்கும், நான் க்வெஸ்சன் கேட்டேன், நியாயமான க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்ட அப்படின்ற அந்த மன காயம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே டீச்சருன்றதுனால நம்மளால் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சேர்ந்துருக்கிறதே அந்த கிளாஸில் கற்றுக்கிறதுக்காக சேர்ந்துருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ என்னோட அந்த ஹர்ட்ன்றது என் மைண்டில் வந்துடுச்சுன்னா, திருப்பியும் அந்த டீச்சர் கிளாஸில் உட்கார்றப்போ என் மைண்டு கற்றுக்கணுன்றது மேலே இருக்குமா, இல்லைன்னா அப்படியே அவர் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறப்போ ஜன்னல்லேருந்து வெளியில் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதுல போகுமா? இன்றைக்கி எவ்வளோ ஸ்கூல்ஸில் இது நடந்துட்டுருக்கு. டீச்சர்ஸ் எங்கேயாவது பசங்களை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க, அந்த பசங்க அங்கே லேர்னிங்ன்றதை விட்டுட்டு வெளியில் பராக் பார்த்துட்ருக்கோங்க. அங்கே நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். கல்யாணம் ஆகுது, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதுக்காக தானே? எல்லார்கிட்டவும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது கிடைக்கும், ஆனால் ஒரு உடலளவில் நெருக்கம், மனசளவில் நெருக்கம்ன்றது உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து தானே கிடைக்கும். அந்த இடத்துல நான் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கணும் அப்படின்றது மேலே தானே மைண்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 5 வாட்டியாவது என் ஒய்ஃபை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு 5 வாட்டியாவது ஐ லவ் யூனா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சினிமாட்டிக்காக சொல்லணுன்றது கிடையாது. அந்த ஐ லவ் யூக்கு பின்னாடி இருக்கிற அது வார்த்தைகள் தான். வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது என்னது? இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் தட் அவங்க நடந்து போகிறப்ப அம்மா இதை எடுத்து கொடுக்கணுமா, ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேர். அதுவே அந்த மனைவி வரப்போ, எங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க, எங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறீங்க, ஏதாவது ஒரு 5 விஷயத்துலையாவது என் கணவனோட நல்ல குணங்கள், இல்லை ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்றது தானே. ஒருத்தவங்கள ஒருத்தர் அரவணைச்சு போகிறதுக்காக தானே ஒரு உறவு முறை. ஆனால் அங்கே ஈகோ வந்து நுழையிறப்போ, மனகாயம்ன்றது நுழையிறப்போ, எதுக்காக அந்த உறவு முறைக்குள்ளே இணைஞ்சிருக்கிறோமோ அது பின்னாடிக்கு போயிட்டு அங்கே ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ன ஆகும்னா, அப்போவே என் அத்தை பொண்ணை கட்டியிருந்தேன்னா நான் இந்நேரம் உருப்பட்டுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வாட்டியாவது குறைய சொல்லுவோம். அப்போ உங்கள் அண்ணனை பாருங்கள், 3 பெட்ரூம் வீடு இப்போவே கட்டிட்டாரு, நீங்கள் என்னடானா 1 பெட்ரூம்குள்ளவே கண்ணு கட்டி போய் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு மட்டன் தட்ட தோணும். ஸோ இது பேர் தானே ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதுதானே புத்திசாலித்தனம் மழுங்கி போகிறதுன்றது. ஸோ மன காயம் என்றது, மன வலி என்றது வர இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக வந்து தப்பான முடிவுகளை எடுப்புமே தவிர ரைட்டான முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேயர்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆமாம்ல, நான் வந்து இன்றைக்கி எதெல்லாம் விலையாக கொடுத்துட்ருக்கிறேன், என்னோடய உறவு முறைகளில் இருந்தாலும் சரி, என்னோடய வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன், ஆனால் அதில் பாதியில் இந்த மனகாயம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தவங்க கிட்டே இருந்ததுனால நான் அதையே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில், இல்லைன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்கி இருந்திருந்திருக்கும், ரொம்ப க்ளோஸாக போயிருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆனால் நடுவில் வந்து அவங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இம்மிடியேட்டாக வந்து அவங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் இருந்திருந்திருந்து இருக்கலாம், இல்லைன்னா வார்த்தையில் படப்படன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நட்பை வந்து நீங்கள் இழந்திருக்கலாம். என் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுனால, என்னோட தேவைகள் மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்கெல்லாம் நான் விலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. இதை பற்றி இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.